நீ தள்ளி எட்ட போனா என் கைய விட்டு போனா என் காடி போவான் போனா கண்ணீரில் கத்தும் மேனா என் நெஞ்சாத்து போனா தனியா நானைக்கத்தானா தீப்பொறி கோபங்கள் சேகரிச்ச காதலே நீயே பாதியிலே போக சொன்னா என்ன பண்ணுவே தேடி காயத்துக்கும் முத்தத்துக்கும் சாஞ்சிக்கிற தோள்களே நீயே கண்டுக்காம தள்ளி போனா என்ன பண்ணுவே ஏ உன்னை சுத்திய வந்து வந்து ஓட்டும் சீராக அவே நடி ஏ உயிரெல்லாம் உன்ன நினைச்சு உன்ன நினைச்சு விட்டு விட்டு விட்டு துடிக்கும் போகாதடி நீ போனடோ தன்னந்தனிய தன்னந்தனிய உன்னை விட்டு இந்த இதயோடாதடி கண்ணே நீ என்ன ஏனோ கண்ணீரில் விட்டு போற காதல் பொய்கள் என்னோடு எல்லாம் நீயா உன்னோடு எல்லாம் நானா கனவெல்லாம் கண்டோம் வீணா